శ్రీమతే శ్రీవరాహ మహాదేశిగాయ నమః శ్రీమతే రంగరామానుజ మహాదేశిగాయ నమః శ్రీమతే వేదాంతరామానుజ మహాదేశిగాయ నమః శ్రీమతే నిహమాంత మహాదేశిగాయ నమః శ్రీమతే భవదేవాశ్చిఖారాజ మహాదేశిగాయ నమః శ్రీమతే బగుళభూషణ మహాదేశిగాయ నమః శ్రీతరంగమగనందరీ హేమాబ్జనాయికా సమేత శ్రీదేవనాథ పరబ్రహ్మణే నమః. இந்த வருஷம் தை மாசம் மக நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திலே நம்முடைய ஆழ்வாராதிகள் கோட்டியிலே எழுதியிருக்கக்கூடியதான திருமைஷை ஆழ்வார் அவதானம் பண்ண மாசம் தை மகம். இவ்வாழ்வார் துவாபரயுகம் முதலாழ்வார்கள் அவதரித்த சித்தார்த்தி வருஷம் தை மாசத்திலே மக நட்சத்திரத்திலே பார்கவர் என்ற முனிவருக்கும் கனகாங்கி என்ற அப்சரஸ்திரீக்கும் திருக்குமாரராக சுதர்சனம் என்னும் திருவாளியருடைய அம்சமாய் அவதாரம் செய்தார். இவர் பல சமயம் சாக்கியங்கற்றோம் சமணங்கற்றோம் சங்கரனார் செய்த நூல்களை ஆராய்ந்தோம் அப்படி இவர் ஆராய்ந்தும் இதர சம்பிரதாயங்களிலே பறக்க பிரவேசித்தவரான இந்த ஆழ்வார் எது பரத்வம் என்று நிர்ணயம் பண்ண முடியாதவராய் சிவவாக்கியர் என்ற திருநாமத்தோடு எழுந்தருளியிருந்தார். ததானந்தரம் இந்த ஆழ்வார் திருவல்லிக்கேணியிலே பேயாழ்வாரால் திருத்தி பணிகொள்ளப்பட்டு ஸ்ரீமன் நாராயணனே பரதேவதை என்பதை இந்த ஆழ்வார் உள்ளத்திலே பேயாழ்வார் நல்ல பறக்க பதித்து வைத்தார். அதன் காரணமாக இவ்வாழ்வார் ஸ்ரீமன் நாராயணனே பரதேவதை என்பதை நன்கு ஆச்சாரிய முக்கேன அறிந்து நாராயணன் பரன் நாம் அவனுக்கு நிலையடியோம் என்று சொல்லும்படியாக நாராயணன் படைத்தான் நான்முகனை நான்முகனை கேரார் சிவன் பிறந்தான் என்னும் சொல் சீராறு மொழிசப்பி வாழலாம் நெஞ்சமை மைபோம் மழிசை பரநடியே வாழ்த்து என்னும்படியாக நாராயணன் பிரம்மாவை படைத்தான் ததனந்தரம் அவன் முகமாக சங்கரன் அவதாரம் செய்தார் என்று சொல்லி படைக்கும் கடவுளால் யார் இருப்பவன் என்று கேட்டான் ஸ்ரீமன் நாராயணன் என்று அருளி செய்த ஆழ்வார். அதனாலே இவர் அருளி செய்த கிரந்தங்களானது நான்முகன் திருவந்தாதி 96 பாசுரங்கள், திருச்சந்தவிருத்தம் 120 பாசுரங்கள், ரெண்டுமே அற்புதமான கிரந்தங்கள். அகமொத்தம் இவர் 216 பாசுரங்கள் எம்பெருமானை பற்றி அருளி செய்திருக்கார். ஏறக்குறைய 16 திவ்ய தேசங்களை திருமைஷை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் என்பதானது அவருடைய சரித்திரத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கின்றோம். இவருடைய நான்முகன் திருவந்தாதி என்ற கிரந்தத்திலே இவ்வாழ்வார் சொல்றார், தேருங்கால் தேவன் ஒருவனே என்றுரைப்பர் ஆறு மரியார் அவன் பெருமை ஓரும் பொருள் முடிவு மித்தனைய யத்தவம் செய்தார்க்கும் அருள் முடிவது ஆழியான் பால் அப்படின்னு சாய்ச்சர் நான்முகன் திருவந்தாதியில். என்னன்னா எல்லாரும் ஏதோ ஒரு தபஸ் பண்ணா நம்ம வந்து பெருமாளை விட ஜாஸ்தி ஒரு சர்வ வல்லமை நமக்கு கிடைச்சிடும் சொல்லி நினைச்சிட்டு இருக்கா. அப்படித்தான் ஹிரண்ய கசுபும் என்ன நினைச்சான் அப்படின்னாக்கா, இந்த ஸ்ரீமன் நாராயணன் ஏதோ தபஸ் பண்ணிதான் இவ்வளோ சர்வசக்தன் என்ற பலத்தை வச்சுட்டு இருக்கான், நாம்பளும் தபஸ் பண்ணாக்கா அவனை விட பலிஷ்டனா ஆயிடலாம்னு மனசு நினைச்சுட்டு தபஸ் பண்ணானாம். அதனால ஆனா அவரு அவன் அபுத்திமானான அவன் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கல, எவ்வளவு தபஸ் பண்ணாலும் அதற்கு அந்த தபஸுக்கு பலன் கொடுக்கக்கூடியவன் யாருன்னா ஆழியான்னு சொன்னார் ஆழ்வார். எப்படின்னா எவ்வளவு தபஸ் பண்ணாலும் ஏதாவது ஒரு தேவதையை கொடுத்து பண்றோம். அந்த தேவதையின் உள்ளத்திலே அந்தர்யாமியா எழுந்தருளிப்பது ஸ்ரீமன் நாராயணன் என்பதை இந்த ஹிரண்ய கசுபானவன் அறியாக போயிட்டான். அதான் இங்க ஆழ்வார் சாதிக்கிறார், ஆறும் அறியார் அவன் பெருமை ஓரும் பொருள் முடிவும் இத்தனையே. எத்தவம் செய்தார்க்கும் அருள் முடிவதானது ஆழியான் பால்னர். அனுகிரகம் பண்ணிவிடு, அந்த ஆழியான் தான் பண்ணணும். எவனொருவன் சங்கச்சக்கரதாரியோ சகையேவ அனுகிரக சீலகா, அவன் மட்டும்தான் அனுகிரகம் பண்ண முடியும் என்பதை இந்த ஆழ்வார் எத்தனையோ எத்தனையோ சமயங்களை தான் சென்று புகுந்து எல்லாம் ஒன்னு ஒரே சூன்யமாயிருக்கு, பரதேவதையான ஸ்ரீமன் நாராயணன் ஒருவன் தான் சர்வ ஜகத் ரக்ஷகன் என்பதை தான் பேயாழ்வார் மூலமாக தெளிந்து கொண்டு, ததானந்தரம் இந்த வைஷ்ணவ சித்தாந்த கிரந்தங்களான அதாவது இந்த திருச்சந்த விருத்தத்தையும் நான்முகன் திருவந்தாதியையும் இந்த ஆழ்வார் அற்புதமா நமக்கு வந்து காட்டார் இந்த இடத்துல. இந்த இடத்துல மேலும் என்ன சொல்லணும்னா, அந்த ஹிரண்ய கசிபுவுக்கு தெரியாம விஷயமானது எதுன்னா, இவன் செய்கின்ற அந்த தவத்துக்கும் பெருமாள் ஒருவன் தான் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்பதை அறியாமல் இருந்துட்டான். அதுதான் இங்க சொன்னார், ஆறு மறியார் அவன் பெருமை ஓரும் பொருள் முடிவும் எத்தனைய, எத்தவம் செய்தார்க்கும் அருள் முடிவது ஆழியான் பால் அப்படின்னு சொன்ன. அப்புறம் என்ன சொன்ன, இந்த ஜீவாத்மாக்கள்லாம் எதுக்கு இருக்கு, இந்த லோகம் பெருமாளால படைக்கப்பட்டிருக்கு, உபயபூதிக்கும் அவன் நாதனாயிருக்கான். அப்படி அவன் நாதனாயிருப்பான்னா அவன் விளையாடுவதற்கு உண்டான சில விசேஷ உபகரணங்கள்லாம் தேவை. இந்த ஜீவாத்மாவை தன்னுடைய முகோல்லாசத்துக்காக எம்பெருமான் படைத்து அவன் வந்து சித்து விளையாடு பண்ணிட்டு இருக்கான். இந்த ஆழ்வார் ரொம்ப திகிரியமா சொன்ன, ஏ நாரணனே, நீ மட்டும் இந்த லோகத்திலே உபயபூதிக்கும் நாதனாயிருந்த பிரயோஜனம் இல்லை, நாரணனே நீ என்ன என்ற இலைன்னு சாய்ச்ச. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெருமாளை நீ மட்டும் இருந்தா போராது, நீ பண்ணக்கூடிய அனுகிரகங்களை வாங்கிக் கொள்வதற்கு என்னை போல ஜீவாத்மாக்கள் தேவை இந்த பூலோகத்திலே. அனுகிரகம் மட்டும் கொடுத்தா யார் வாங்கிக்கிறது சுவாமி, நான் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, நீ தனியா இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அதனாலே நாரணனே நீ என்னை அன்று இல்லைன்னா பெருமாளுக்கு நம்மெல்லாம் சரீரமா இருக்கும், உள்ளே அவன் அந்தராத்மியா இருக்கான், ஹார்தனா இருந்து அனுகிரகம் பண்ண. எப்படி தைரியமா பெருமாள்கிட்ட சொன்ன ஒரு ஆழ்வார் இவர். அப்புறம் இவர் சரித்திரத்திலே நாம் பார்த்தாக்க, அங்கே சொன்ன வண்ணம் ஏதோத்தகாரி என்ற பெருமாளை மாற்றி அமைச்ச பெருமாள், ஆழ்வாருடைய வாக்குக்கு செவிசாய்த்த பெருமாள் ஏதோத்தகாரி. கணிக்கண்ணன் போகின்றான் காமரவோங்கச்சி, மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா, நீ உன் பைனாக பாய் சுருட்டிக்கொள், தெளிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன், ஏ பெருமாளே நீ உன் பைனாக பாய் சுருட்டிக்கொள்னு சாச்ச. என்னுடைய சிஷ்யன் கணிக்கண்ணன் கிளம்பிட்டான் இங்கேருந்து, உனக்கு இங்க என்னப்பா வேலை, நீயும் என்னோட கிளம்பு நானும் போறேன்னு சாய்ச்சார் ஆழ்வார். பெருமாள் உடனே பார்த்தாரு, கிடுகிடுன்னு ஆதிசேஷன் ஒரு சுருட்டு சுருட்டி அக்குள்ள வச்சிருந்தார். எப்படி ஒரு வைதிகால் வந்து தன்னுடைய மடிசெஞ்சு அக்குள்ள வச்சுன்னு கிளம்புவாளோ, அதே போல எம்பெருமானும் ஆதிசேஷன் சுருட்டி தன்னுடைய கையில வச்சுட்டு கிளம்பிட்டார். ஓரிருக்க என் இடத்துல போய் பெருமான் அமர்ந்த, திருப்பி இந்த ராஜா வந்து அவதார க்ஷமாபணங்கள் பண்ணின்றான். திருப்பி ஆழ்வார் சாதிச்ச ஒரு வாக்கு சாதிச்சார் அங்க வந்து என்னன்னா, கணிக்கண்ணன் போக்கொழிந்தான் காமருபு உங்கச்சி, மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், தெளிவுடைய சின்னா புலவனும் போக்கொழிந்தேன், நீயும் உன் பைனாக பாய்படுத்துக்கொள் என்று ஆழ்வார் சாதிக்குமா போலே. எம்பெருமானும் ஆழ்வாருடைய ஈரச்சக்களை செவிமடுத்து தான் அங்கேயே வந்து பெருமாள் வந்து புனகா தன்னை பிரதிஷ்ட பண்ணின்றான். ஆனால் தான் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் ஆழ்வார் சொன்ன வாக்குக்கு தான் கட்டுப்பட்டவன் என்பது லோகம் அறிய வேண்டும் என்று பெருமாள் திருவுள்ளம் கொண்டு தான் முன்னிருந்த குலத்தை மாற்றி அமைத்துக் கொண்டான். அதனாலே சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்ற திருநாமத்தை எதோத்தகாரி பெருமாள் வாங்கின்ற. அதே போல இந்த ஆழ்வார் திருச்சந்த விருத்தம் சாய்ச்சர் ரொம்ப அற்புதமான ஒரே தத்வார்த்தங்களாய் கொட்டினர் இந்த ஆழ்வார். எப்படி அப்படின்னா, அமுதனிடத்தை ரொம்ப அலாதியான பிரீதி இந்த ஆழ்வாருக்கு. தச்ச காரணம் இந்த ஆழ்வார் என்ன பண்ணார்னா, பெருமாளை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணார். நடந்தகால் நொந்தவோ நடுங்கு ஞானமே நமாய், இடந்தமை குலுங்கவோ இலங்குமால் வரச்சுரம். கடந்தகால் பரந்த காவிரி கரை குடந்தயுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு வாழிகேசனே அப்படின்னு ஒரு பாசுரத்தை ஆறாமுதன் முன்பு அருள் செய்கிறார். பெருமாள் வந்து ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் பண்ணார். உடனே அர்ச்சையில பண்ண பெருமாள் என்ன பண்ணார், ஏதோ கொஞ்சம் திருவடி நோகிறது, ராமாவதாரத்தில் 14 வருஷங்கள் கானகமே மிக விரும்பி போகின்றேன் மனுகுலத்தார் தங்கள் கோவை என்று தசரதன் சாதிக்கிறதுக்கு முன்னாடி பெருமாள் கிளம்பிட்டார். தசரதனும் பெருமாள் நடந்து போனதை ரொம்ப பரிதவிச்சு சொன்ன பாசுரம், குலசேகராழ்வார் வாயில வந்த பாசுரம். அதனாலே பெருமாள் 14 வருஷங்கள் அந்த கானகத்தை மேவி பெருமாள் பாதுகையும் பரதன் பறித்து கொண்டு போக தன் திருவடி நோக ரத்தம் சொட்ட சொட்டு நடந்த பெருமாள் 13 வருஷம் என்று 10 மாசம் சீதையை பிரிஞ்சு பெருமாள் இருந்தார். எவ்வளவு துக்கம், எவ்வளவு தூரம் பெருமாள் நடந்திருப்ப, அயோத்தி எங்க இருக்கு, ஸ்ரீலங்கா எங்க இருக்கு, அதே மாதிரி பெருமாள் நடந்து வந்தான். அப்படி நடந்து வந்த களைப்பு பெருமாள்கிட்ட இருந்தது. ததனந்தரம் பெருமாள் கிருஷ்ணாவதாரம் பண்ணர், அங்க விருந்தாவனத்தே கண்டோமே என்னும்படியாக திருவாய்ப்பாடி மொத்தமும் பெருமாள் நடந்து நடந்து கானகம் மொத்தம் நடந்து நடந்து கருஞ்சிறுக்கன் குழலூதின போது மேனகையோடு திலோத்தமயரம்ப உருப்பசார வெள்ளி மயங்கி வானகம்படியில் வாய்திறப்பின்றி ஆடல் பாடல் அவை மாறினரதாமே என்று பெரியாழ்வார் பேசும்படியாக பெருமாள் அந்த மொத்த கானகமும் நடந்து நடந்து நடந்து தன் திருவடி நோக நடந்தான். அதனாலே பெருமாளுக்கு திருவடி லேசத்த அசதி ஏற்பட்டதனாலே இங்கு அர்த்தாரூபமாய் பெருமாள் திருக்குடந்தையிலே சைன திருக்குளத்தில் அமர்ந்திருக்கும் காலத்து இந்த திருவிஷையாழ்வார் பெருமாளை இந்த பாசுரம் பாடுறார். நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கு ஜாலமேனமாய் இடந்தமை குலுங்கவோ இலங்குமால் வரச்சுரம் அப்படின்னு சொல்லி பாடுறார். பாடின உடனே தன்னை எழுந்துருன்னு சொல்லிட்டாரே ஆழ்வார்னு சொல்லிட்டு அந்த பெருமாளும் ஆழ்வாருடைய ஈரச் சொற்களுக்கு மதிப்பளிக்கும்படியாக, ஏனா ஒரு அத்தியந்த பக்தன் என்ன பெருமாளை ஒரு கூவினான் ஆணைக்கினே அருள் செய்தமையால் என்று ஆழ்வார் சாதிச்சாரே, அதே போல என்னை எழுந்துருன்னு என் பக்தன் சொல்றான், என்னுடைய பிரீதி வச்சுன்ற பக்தன் கூப்பிடுறான்ட்டு அமுதனும் திருவுள்ள முகந்து எழுந்தான். அடாடா இப்பதான் ராமாவதாரம் பண்ண உடனே கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சது, பாசத்த முடியலேன்னு படுத்துண்டே, அதுக்குள்ளே இந்த பக்தன் கூவிட்டானே என்ன, நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கு ஞாலம் ஏனமாய் இடந்தமை குலுங்கவோ இலங்குமால் வர பெருமாள் குலுங்கி குலுங்கி நடந்த திருமேனி நோக சத் அசதி தீர சைனச்சுண்டான். பக்தன் கூட்டுவனே ஓடி வரானே, பக்தனுக்கு அடியவர்க்கு மேயனாய் ஓடி வந்து நிற்கிறானே இந்த பெருமாள். அப்படியே பெருமாள் என்ன பண்ண சட்டுன்னு எழுந்தாரான் சைனத்திருக்கோளத்தை விட்டு. உடனே ஆழ்வாருக்கு மனசு பரிதவிச்சு போச்சு. அடடா பெருமாள் இப்படி வந்து ரொம்ப அசதியா எழுக்கிற, எழுப்பிட்டமே அபசாரப்பட்டுட்டமேனு வாழிகேசனேன்னு சாய்ச்சார் ஆழ்வார். உடனே பெருமாளும் தான் எந்த அளவுக்கு பூமியிலேந்து சயனத்தில் அந்த நாகபரிஜங்கத்திலேருந்து பெருமாள் எழுந்தானோ அந்த எழுந்த திட்டத்திலே வாழிகேசனின் ஆழ்வார் மங்களாசாசனம் செய்ய தானும் அப்படியே திருக்குடந்த அமுதன் எழுந்து உத்தான சாய திருக்கோலமாய் இந்த அமுதன் நமக்கு சாதிக்கிறார். எழுந்து படுக்கையிலேந்து எழுந்து கொண்ட திருக்கோலம் எங்கேயும் இந்த சேவை கிடையாது. தமக்கு சாட்சாத் இந்த அற்புதமான அருள் செயல் என்ற பக்குடத்தை காட்டி கொடுத்த அமுதன் தமிழ் கடவுள் அவனே வந்து நமக்கு உத்தானாசாய் திருக்கோலம் எதனால ஏற்பட்டதுனா ஆழ்வார் சொன்ன ஒரு சொல்லால ஏற்பட்டது வாழிகேசனேன்னு சொல்லி அப்படியே இன்றைக்கும் அர்ச்சையில எத்தனை கோடி வருஷங்களில் அர்ச்சா மூர்த்திகள் இந்த பூலோகத்தை இருக்க போறாளோ அத்தனை கோடி கோடி வருஷமும் இந்த அமுதன் அப்படியே எல்லா ஜீவராசிகளுக்கும் சேவை சாதிப்பான். அதனாலே இந்த ஆழ்வாராகப்பட்டவர் பெருமாளை சைனச்சிந்த பெருமாளை எழுப்பக்கூடியதான வாக்சாதுரியம் நிறைந்த ஒரு ஆழ்வாராய் இந்த திருமஷப்பிரான் இருக்க. அப்படம் சொன்ன எல்லாரும் நினைச்சுருப்பா பெருமாளே நீ வந்து நான் உன்னை நினைச்சதுதான் நீ நினைச்சுக்கோ அப்படின்னு நிறைய பிரார்த்தனை பண்ணது. நமக்கு விஷயம் தெரியாது, பெருமாளை நம்மளால அறிய முடியாது இல்லையா. ஆனா இந்த ஆழ்வார் சொல்லி காட்ட ஒரு இடத்துல அழகா சொன்ன திருச்சந்த விருத்தத்துல இறந்துரைப்பதுண்டு வாழி ஏமனே நிராத்தமா வரம் தரும் திருக்குறிப்பில் வைத்ததாகில் மண்ணு சீர் பரந்த சிந்தையொன்று நின்று நின்ன பாத பங்கயம் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே. ஏமனே நிரந்தமா நீ வந்து நிறைய எல்லாருக்கும் வரம் கொடுக்கிற, வரம் கொடுக்கும் போது என்ன அப்படின்னு கேட்டாக்கா நீ எல்லாம் எங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரம் கொடுக்கிற. நிரத்தமா வரம் தரும் திருக்குறிப்பான உன்னை டைரி வச்சுருக்க எல்லாருக்கும் வைத்ததாகியல் மண்ணு சி எனக்கு நீ அனுகிரகம் பண்ணோன்னு நினைச்சதாக பரந்தரும் திருக்குறிப்பில் வைத்ததாக மண்ணு சீர். ஆனா பெருமாளே, பரந்த சிந்தை ஒன்றி நின்று நின்ன பாத பங்க, என்னுடைய சிந்தையானது உன் திருவடியத்தவோ வேற எங்கோ சுற்றின் இருக்கு. அப்படி நாள்தோறும் ஏக சிந்தையனாய் நான் உன் திருவடியே ஸ்மரிக்கும்படியாக இந்த ஜீவாத்மா என்னுடைய திருவடியை ஸ்மரிக்க வேண்டும் என்று பெருமாள் திருவுள்ளப்பத்தினால் ஒழிய இந்த ஜீவாத்மாவினாலே பெருமாள் திருவடியை ஸ்மரிக்க முடியாது. எல்லாரும் இது ஒரு தப்பார்த்தம் சொல்லுவா, பெருமாளை நீ நினைச்சுக்கோன்னு சொல்லிடுவா. பெருமாள் நினைக்கிறது இல்ல, பெருமாளை நாம் நினைக்க வேண்டும் என்று பெருமாள் சங்கல்பித்தாலொழிய அந்த பெருமாளை நம்மளால நினைக்க முடியாது என்பதுதான் ஆழ்வாருடைய இந்த பாசனத்தினுடைய தாத்பரியார்த்தம். பரந்த சிந்தையொன்று நின்று நின்ன பாத பங்கயம், நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே. அப்படின்னா நான் உன்னை நிரந்தரமாக நினைக்க வேண்டும் என்று நீ நினைச்ச ஒன்னேதான் நான் உன்னை நிரந்தரமாக நினைக்க முடியும் என்பதாக இந்த ஆழ்வார் திருச்சந்த விருத்தத்திலே அற்புதமாக அருளி செய்கிறார். மேலும் இந்த ஆழ்வார் எத்தனையோ எத்தனையோ விஷயங்களை தன்னுடைய அவதாரத்திலே காட்டியிருக்கார். இப்ப அவகாசம் இல்லாதனால சுருங்க சொன்னோம். இங்கே இந்த ஆழ்வார் ஆறாமுதனுடைய திவ்ய சொரூபத்திலே திவ்ய வங்கல விக்கிரகத்தை திருமேனியிலேயே தியானம் செய்து பலகாலம் யோகத்திலே எழுந்தருளியிருந்தார் என்பது இந்த ஆழ்வாருடைய சரித்திரத்திலே ஒவ்வொரு ஸ்ரீவைஷ்ணவாலும் தெரிஞ்சுக்கிறோம். அங்கே திருக்குடந்தையிலே இந்த ஆழ்வார் திருநாட்டுக்கு எழுந்தருளினார் என்பதான சரித்திரம் சொல்றது. அதனால இந்த ஆழ்வார் என்னன்னா பரத்துவ நிர்ணயம் பண்ணார். எத்தனையோத்தையும் சமயங்களிலே தான் புகுந்து வந்தாலும் நாராயணன் ஒருவடியே பரதேவதை என்பதை தன்னுடைய நான்முகன் திருவந்தாதியின் மூலமாக ரொம்ப தெள்ள தெளிவாக எளியோரும் புரியும்படியான ஒரு பாஷையிலே நமக்கு அற்புதமாக 96 பாசுரங்களாக அருளி செய்தார். சுலபமாதான் இந்த ஆழ்வார் சொல்லுவார், ரொம்ப டஃபாவும் சொல்லுவார். ஆதி ஆதி ஆதி நீ ஓர் அண்டமாதியாதலால் சோதியாத சோதினி அதுன்மயல் விளங்கினாய், வேதமாகி வெள்வியாகி விண்ணினோடு மண்ணுமாய், ஆதியாகி ஆயனாய மாயனென்ன மாயமே. இப்படி என்னும்படியாக திருச்சந்த விருத்தத்திலையும் இந்த ஆழ்வார் ஆதியாதி ஆதினி ஓராதி அந்த ஆதிக்கும் ஆதி அந்த ஆதிக்கும் ஆதினா இந்த ஆதியை போய் எங்க தேடுறது நம்ம. அப்படியான தத்வார்த்தங்களாயும் பகவத்தினுடைய தத்துவங்களாயும் சொல்லக்கூடிய ஒரு ஆழ்வாராய் இவரிருந்து இவர் இந்த தன்னுடைய ஆழ்வாருடைய திருநாமத்தை தான் எடுத்துக்கொண்டான். ஆறாமது ஆழ்வான் என்று அந்த திருக்குடன் எம்பெருமானுக்கு பெயர். தன்னுடைய பிரான் என்பதற்கு சம்பிரதாயத்தில் உபகாரகன் என்று பொருள். அந்த தன் பிரான் என்ற சப்தத்தை இந்த ஆழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணி திருக்குடந்தை எம்பெருமான் திருமழிசை பிரான் என்னும்படியாக இந்த ஆழ்வாரி பிரான் ஸ்தானத்தை உயர்த்தின பெருமானவர் திருக்குடந்தை எம்பெருமான். அதனாலே இந்த ஆழ்வாருக்கு திருமழிசை பிரான் என்றும் ஆறாமது ஆழ்வானுக்கு ஆறாமது ஆழ்வான் என்றும்படியாக ஒரு திருநாமமும் இந்த ஆழ்வாராலே ஏற்பட்டது. அதற்கு அனுகிரகம் செய்தவரானவர் நம்முடைய திருக்குடந்தை ஆறாமுதன். அதனாலே இந்த ஆழ்வார் வேறு சம்பிரதாயங்களை பிரவேசித்து இந்த பரத்துவ நிர்ணயமானது ஸ்ரீமன் நாராயணனே லோகத்தினுடைய எல்லாருடைய விஷயங்களையும் செய்கிறான் என்று தன்னுடைய கிரந்தங்கள் மூலமாக நமக்கு அனுகிரகம் பண்ண ஒரே ஆழ்வார் இந்த திருமிஷையாழ்வார் என்பதை நாம் கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறோம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. Thank you.